யோகினி மேலே மேலே பூலோகமே காலின் கீழே வெண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்த மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் கண்டேன் நெஞ்சின் ஓரம் ஏன் பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் நன்ன